الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற முறை பித்யத்துகளுடைய அமைப்பு, பித்யத் உருவாகக்கூடிய சில விதங்களை பற்றி நாங்கள் படித்தோம். மேலான சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நாங்கள் இந்த பித்யத்துகளுடைய தாக்கத்தின் மூலமாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சில தவறுகள், அதே போன்று நபி அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் இவ்வாறான பித்யத்துகளை உருவாக்கினார்களா, இந்த பித்யத்துகளுக்கு சில வரைவிலக்கணம் அல்லது வகைகள் இவ்வாறு இருக்கின்றனவா இஸ்லாத்தில் என்று இன்றைய தினம் நாங்கள் சற்று அவதானிப்போம். மேலான சகோதர சகோதரிகளே, நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் சில பித்யத்துகளை உருவாக்குகிறான், மார்க்கத்தில் நபி அவர்கள் காட்டித்தராத ஒரு புதிய விடயத்தை உருவாக்கிவிட்டால் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள், அவர் இவ்வாறு உருவாக்குகின்ற பொழுது சுன்னாக்கள் குழி தோண்டி புதைக்கப்படும், சுன்னாக்கள் நபி அவர்களுடைய சுன்னா வழிமுறைகள் அவ்வாறே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கும், எப்பொழுது இந்த நூதனமான புதிய விடயங்களை மக்கள் எடுக்க தொடங்கிவிட்டார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்து காட்டிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் நாளடைவில் குறைந்து கொண்டு அது அழிக்கப்பட்டு கொண்டு போய்விடும் என்று நபி அவர்களின் அந்த தோழர்களில் ஒருவரான இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தாக்கத்தை இன்று நாங்கள் பார்க்கின்றோம், எத்தனையோ இடங்களிலே இன்று பார்க்கின்றோம். நபி அவர்கள் செய்து காட்டிய சொல்லி காட்டிய அந்த சுன்னத்தான விடயங்கள் இன்று விடுபட்டு கொண்டே போகிறது. சமூகத்திலே எத்தனையோ சுன்னாக்கள் எடுத்துடக்கப்பட வேண்டி இருக்கின்ற பொழுது அவைகளெல்லாம் விடுபட்டு கொண்டு போய் இந்த பித்யத்துகளிலே ஈடுபாடு காட்டக்கூடிய இந்த புதிய புதிய மார்க்க விடயங்களிலே ஈடுபாடு காட்டக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். இன்று சர்வசாதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய எத்தனை ஏராளமான சுன்னாக்கள் இன்று காலை மாலையிலே ஓத வேண்டிய அதுக்கார்கள் இருக்கின்றன, அதே போன்று சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன, சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன, குர்ஆனை எடுத்து ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது, அல்லாவை திக்ரு செய்வது சுன்னத்தாக இருக்கிறது, அதே போன்று நாங்கள் காலை மாலையிலே எங்கே பயணம் போகும் பொழுது எமது வீட்டு தேவைகளை முடிக்கின்ற பொழுது தூங்கும் பொழுது இப்படியாக பல சந்தர்ப்பங்களிலே நபி அவர்கள் காட்டிய துவாக்கள் திக்ருகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் அவைகளிலே கரிசனை காட்டாமல் இருப்பதற்கான மூல காரணம் என்னவென்றால் எங்களிடத்திலே இவைகளுக்கு மேலாக சில விதத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மார்க்கத்திலே நபி அவர்கள் காட்டித்தராத சில விடயங்கள் எமது சமூகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. இவைகளை நாங்கள் கவனிக்கின்ற பொழுது அவைகளுக்குத்தான் அதிகமான ஈடுபாடும் அதிகமான அந்தஸ்தும் மதிப்பும் கொடுத்து அவைகளை நாங்கள் அலங்கரித்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். இன்று பாருங்கள், சாதாரணமாக ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாங்கள் அளப்பரிய முகப்பத்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் மீது அளவு கடந்த உகப்பிருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், மௌலிது மஜ்லிஸ்களை ஆரம்பித்து விடுகின்றார்கள், பல மீலாது விழாக்களை வைத்து விடுகின்றார்கள், இன்னும் பல சமூகத்திலே மக்களுக்கு மத்தியிலே உருவாக்கப்பட்ட சில விடயங்களை எல்லாம் செய்து விடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்ன சுன்னத்துகள் எங்கே, நபி அவர்கள் காட்டித்தந்த தெளிவாக சொல்லிய அந்த வழிமுறைகள் எங்கே போய்விட்டது? மேலான சகோதர சகோதரிகளே, எனவே நாங்கள் எப்பொழுது இவ்வாறான பித்யத்தான விடயங்களில் ஈடுபாடு காட்டுவோமோ, இவ்வாறான நூதனமான பிற்காலங்களில் மக்களால் உருவாக்கப்பட்ட அது நன்மையுடைய தோற்றத்திலே தான் இருக்கும், உண்மையிலே நன்மை என்ற தோற்றத்தில் இருந்தால்தான் அதை நன்மை என்று மக்கள் செய்வார்கள், அதற்குத்தான் ரசூலுல்லாஹ் பித்யத் என்று சொன்னார்கள். உண்மையிலே ஒரு பாவமான காரியமாக இருந்தால் அல்லது அது நன்மையுடைய தோற்றத்தில் இல்லாவிட்டால் மக்கள் அதை ஒருபோதும் இதை பிதத்தென்று கருத மாட்டார்கள், அதை நன்மை என்று கருத மாட்டார்கள். ஏன் இவ்வாறு ஒரு சாரார் பிதத்தென்று சொல்வதும் இன்னும் ஒரு சாரார் இதை நன்மை என்று கருதுவதும் காரணம் என்ன? அது நன்மையுடைய தோற்றத்திலே இருக்கிறது, அவ்வளவுதான். எனவே அன்ப அந்த சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு சொன்னார்கள்? குல்லு பிதத்தின் லலாலா. சென்ற முறை கூட நாங்கள் சொல்லி காட்டினோம், ஒவ்வொரு பிதத்துகளுமே, ஒவ்வொரு இவ்வாறு நூதனமாக ஆரம்பிக்கப்படக்கூடிய, நூதனமாக உருவாக்கப்படக்கூடிய புதிய புதிய உருவாக்கங்கள் மார்க்கம் என்ற அடிப்படையிலேயே அவைகள் அனைத்துமே ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, ஒரு தொகையல்ல, அனைத்துமே அவை பிதத்தாக இருக்கிறது, அவை அனைத்துமே வழிகேடாக இருக்கிறது என்று சொல்லி நபி அவர்கள் தங்களுடைய பொன்னான நாவினால் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த சுன்னாவின் மீது அக்கறை காட்டக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இந்த நபி அவர்கள் தெளிவாக சொன்ன அனைத்து பிதத்துகளுமே வழிகேடுதான் என்பதை நாங்கள் சற்று சிந்திப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக எங்களில் எவருக்கும் ஒரு சிறிய அளவாவது, ஒரு குறுகிய அளவாவது இந்த பிதத்துகளில் ஈடுபட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சமூகத்திலே பிதத்தை இரண்டாக பிரிக்கின்றார்கள். எப்படி? ஒரு சாரார் இரண்டு பிரிவாக பிரிக்கின்றார்கள், மக்பூலத்துன் வமர்தூதா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிதா, தட்டப்படக்கூடிய பிதான்னு சொல்லி இரண்டு வகை இருக்கிறது இவ்வாறு சொல்கிறார்கள். மேலான சோதர்களை தவறு. ஏன் தவறு என்று சொல்கிறோம்? நபி அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த உலகத்துக்கு அருட்கொடையாக வந்த இந்த கியாம நாள் வரைக்கும் அத்தனை மக்களுக்கும் நபியாக வந்த, தூதராக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றார்கள்? எல்லா பிதத்துகளுமே தட்டப்பட வேண்டியது. யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? இந்த பிதத்துகளில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பிதத்தும் இருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அல்லாஹ் தான் அறிவித்துக் கொடுத்தானா அல்லது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்துக் கொடுத்தார்களா? யார் அறிவித்துக் கொடுத்தார்கள்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே இவ்வாறு பிரிப்பதே கூடாது. பிதத்தென்று சொன்னால் அனைத்து பிதத்துகளுமே வழிகேடுதான், அதிலே நல்லது கெட்டது என்பதற்கு இடமே கிடையாது. இன்னொரு சாரார் எப்படி பிரிக்கின்றார்கள்? பிதத்துன் ஹசன, பிதத்துன் சையா. சில பிதத்துகள் இருக்கிறது, அது நன்மையான பிதத்து. இன்னும் சில பிதத்துகள் இருக்கிறது, அது கெட்ட தீமையான பிதத்து. இவ்வாறு பிரித்து வைத்திருக்கின்றார்கள். பிதத்தை ஐந்து பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார்கள். மேலான சகோதர சகோதரிகளே, நபி அவர்கள் பிரித்தார்களா? ஏன் எங்களுடைய புத்தியிலே தட்டி கேட்க முடியாது? ஏன் எங்களுடைய உள்ளத்திலே கேட்க முடியாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பல பிரிவுகளாக பிரிக்காததை நாங்கள் எவ்வாறு பிரித்து இதிலே நல்லது இருக்கிறது, இதிலே கெட்டது இருக்கிறது, இது மோசமானது, இது நல்லது, இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, இது தட்டப்பட வேண்டியது என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பிரித்து அவைகளை தூண்டி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிதத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்திலே எவைகளெல்லாம் நபி அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவோ, எவைகளெல்லாம் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்களோ அவைகள் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. எங்களுடைய வழிமுறையிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பார்க்கின்றோம், சஹாபாக்கள் உருவாக்கினார்களே என்று சொல்லுவார்கள் சில நேரம். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் சொல்லிய, சஹாபாக்கள் செய்து காட்டியதை நபி அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பிதத் என்று பெயர் கிடையாது. அது தோற்றத்திலே பிதத் போன்று இருந்தாலும் கூட ரசூலுல்லா அங்கீகரித்திருக்கின்றார்கள், ரசூலுல்லா அனுமதித்திருக்கின்றார்கள். எனவே அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு சஹாபி வருகின்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்ல அந்த சஹாபி ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்கிறார். நபி அவர்கள் அதை புகழ்ந்தார்கள், அது அவருக்கு நன்மாராயம் சொன்னார்கள். பிலால் ரலியல்லான் அவர்கள் சுவர்க்கத்தில் எனக்கு முன்னால் செல்லக்கூடிய காட்சியை நான் கண்டேன் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பிலால் இடத்தில் விசாரிக்கின்றார்கள், அவர்கள் சொல்கின்றார்கள், எப்பொழுது உழுவு செய்தாலும் இரண்டக்க தொழுது கொள்வேன் என்று சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கின்றார்கள். எனவே அன்பு அந்த சகோதர சகோதரிகளே, எனவே நாங்கள் பிதியத் என்று சொல்கின்ற பொழுது இப்படியான நபி அவர்களுடைய காலத்திலே அனுமதிக்கப்பட்ட ரசூல்லாவுடைய சஹாபாக்கள் காட்டி செய்த அந்த ரசூல்லா அதை அதாவது அனுமதித்த அங்கீகரித்த விடயங்களாக இருந்தால் அது சுன்னாவாக மாறிவிடுகிறது. மாற்றமாக நாங்கள் உருவாக்கிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்த எமது அமர்விலே நாங்கள் பார்ப்போம். வல்லா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்தை கற்று அதன்படி செயலாற்றுவதற்கு நல்லவர்கள் பாலிப்பானாக. வாஹ்ருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.